மகளி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் மகளி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் மகளி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நீரட போதுமே போதுமினோ நேரையே மகளி திங்கள் மதி நிறைந்த நீரட போதுமே போதுமினோ நேரையே ஸ்ரீமல்முனாய் பாடி ஸ்ரீமல்முனாய் பாடி வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடராதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்த மகதாஹ்வய பத்தநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமணிம் பிரணதோஸ்மி நித்யம் నీళాదుంగస్కనగిరి తదే సుక్తముద్బోధ్య కృష్ణం వారార్థ్యం స్వం శృతిశత శిరస్సిద్ధమధ్యాపయంతి సోచిష్టాయాం శజని గళితం యాబలాత్కృత్య భుంక్తే యోదాతస్యై నమైకమిదం భూయ ఏవాస్తు భూయః అన్నవయల్ పుదువయాండాళ్ అరంగర్ పన్ను తిరుత్వావై పల్పదియం இந்நிதையால் பாடிக் கொடுத்தாள் நட்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே சொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தர யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யா గోదామనన్య శరణ శరణం ప్రపద్యే శ్రీ సూరికొరుత నాచ్యారాన ఆండాళ్ అరుళిచేద తిరుపావయానదు పల అర్థ విశేషంగల్ నిరైందిరుపదు ఒరు 30 పాసురంగల్ ఒరు పాసురత్తుకుం 8 వరి ఎంగిర కణకిలే 240 వరిగల్ మాత్రమే ఇరుందాలుం అది సొల్లపట్ట అర్థంగలై நாம் அனுசந்தானம் பண்ணி பார்த்தோமானால் எத்தனை காலம் அனுபவித்தாலும் போராது என்று சொல்லும்படியாக அனந்தமான அர்த்தங்களை கொண்டிருப்பது. அதிலே குறிப்பாக இதை அருளி செய்த ஆண்டாள் நாச்சியார் நமக்காக சொல்ல வந்த கருத்து என்ன, அவர் மனசிலே திருவுள்ளத்திலே இருக்கக்கூடிய கருத்து என்ன என்றால், அதை உள்ளாக வைத்து உள்ளர்த்தமாக வைத்து வெளியிலே திருப்பாவையை அருளி செய்திருக்கிறார். அதுதான் சரணாகதி என்னும் தத்துவம். எம்பெருமானை சரணம் அடைந்து அவனையே உபாயமாக பற்றி நாம் அவனுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டால் சொல்ல வந்த கருத்து. அதை நோன்பு என்னும் ஒரு வியாஜத்தினாலே அருளி செய்கிறார். மார்கழி மாசத்திலே ஆயர் குல பெண்கள் எல்லாருடனும் சேர்ந்து கண்ணனுக்காக அவர் ஒரு விரதம், அதாவது ஒரு நோன்பு, மார்கழி நோன்பு இருப்பதாக இந்த 30 பாசுரத்திலேயும் அருளி செய்கிறார். ஆனால் சொல்ல வந்த விஷயம், கண்ணனையே உபாயமாக பற்றி அவன் திருவடிகளை அடைந்து கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பது. அந்த அர்த்தம் ஆண்டாளுடைய பாசுரங்களிலே உள்ளர்த்தமாக எப்படி கிடைக்கிறது என்பதை நாம் சுவாபதேசமாக பார்க்கப் போகிறோம். முதல் பாட்டு, மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடு செல்வச் சிறுவீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஹேரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே உபாயத்தை விளக்கமாக சொல்லுகிறது. நமக்கு யார் உபாயம், உபாயம் செய்வதற்கான அதிகாரிகள் யார், யார் யார் செய்யலாம், எப்பொழுது செய்யலாம் என்பதையெல்லாம் அழகாக ஆரம்பத்திலேயே காண்பித்துக் கொடுக்கக்கூடிய பாசுரம். சரணாகதி என்னும் உபாயத்தை எப்பொழுது செய்யலாம் என்றால், எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். இதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது நல்ல நாளிலே நல்ல சமயத்திலே லக்னம் பார்த்து நாள் பார்த்து செய்வது வழக்கம். ஆனால் சரணாகதி செய்வதற்கு நாள் எது என்றால், நல்ல நாள் எது அப்படின்னா மதி நிறைந்த நன்னாள் என்பதாக, மதி என்று வந்திருக்கிறதோ அன்ற நாள் அதுதான் நல்ல நாள் சரணாகதிக்கு. மதி என்றால் இரண்டு அர்த்தம், சந்திரன் என்ற ஒரு அர்த்தம், அறிவு என்ற ஒரு அர்த்தம். அறிவு நிறைந்த நன்னாள் சரணாகதி பண்ணணும் என்கிற ஞானம் என்று வந்ததோ அதுதான் வாழ்விலேயே நல்ல நாள். இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, இத்தனை ஜென்மமாக எத்தனை அனந்த ஜென்மங்கள் நாம் எடுத்திருப்போமோ அத்தனை ஜென்மத்திலையும் இந்த நாளுக்கு சமமான நாள் கிடையாது. இத்தனை ஜென்மமாக இந்த விஷயம் தோணவேலையே, எம்பெருமானுடைய திருவடிகளிலே சரணாகிதி பயந்து உயிர்ந்து போவோம் என்கிற விஷயம் தோணவேலை, இப்பொழுதுதானே தோன்றுகிறது. அப்படி தோன்றிய நாள் அதுதான் உத்தமமான ஒரு நாளாக இருக்க முடியும். ஒரு மனுஷ பிறவியிலே நல்ல நாள் எது என்று கேட்டால் அவனுடைய பிறந்த நாள் என்று சொல்வார்கள், விவாகமான நாள் என்று சொல்வார்கள், குழந்தை பிறந்த நாள் என்று சொல்வார்கள், குடும்பம் நடத்த ஆரம்பித்த நாள் என்று சொல்வார்கள். ஆனால் அதெல்லாம் உண்மையில் நல்ல நாள் அல்ல. ஏனென்றால் அது இத்தனை ஜென்மமாக வந்துருக்கு. இதுக்கு முன் எத்தனை ஜென்மம் எடுத்தோமோ அத்தனை ஜென்மத்திலையும் நாமும் பிறந்து கொடுத்தனம் பண்ணி எல்லாம் தான் பண்ணியிருக்கோம். மனிதனானாலும் மிருகமானாலும் எல்லாம் உண்டு. மனுஷனானாலும் மிருகமானாலும் பிறத்தல் என்பது உண்டு, குட்டி போடுதல் என்பதும் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இந்த ஞானம் பிறக்கக்கூடியது பகவானையே சரணம் அடைய வேணும் என்று ஆச்சாரிய சம்பந்தத்தாலே ஒரு ஞானம் பிறந்த நாள் நல்ல நாள். சந்திரன் என்று அர்த்தம் வைத்துக் கொண்டாலும் மதி என்றால் சந்திரன் அர்த்தம். அப்போ இருட்டிலே சந்திரன் என்னைக்கு இருக்கோ அன்னைக்குதான் நல்ல நாள், பௌர்ணமி நாள், அமாவாசை நாள் அப்படின்னா வழி தெரியாது. சம்சாரம் அப்படிங்கிற இருட்டிலே தவிக்கிற நமக்கு இந்த சரணாகதி பண்ண வேண்டும் என்கிற ஞானம் தான் சந்திரன். இந்த ஞானம் முளைத்த நாள் தான் சந்திரன் இருக்கக்கூடிய நல்ல நாள். அதற்கு பிறகு சரணாகதி பண்ண பிறகு எம்பெருமான் என்று நம்மை கூட்டிக் கொள்கிறானோ அது சூரியோதயம் ஆன பகல் நேரம், இருட்டு மொத்தமாக விலகி பகல். சுவாமி தேசிகன் அழகாக சொல்வார், சம்சாரம் என்பது இருட்டு, நமக்கு வரக்கூடிய தத்துவ ஞானம் பகவானிடம் சரணாகதி செய்ய வேண்டும் என்கிற ஞானம் இது சந்திரன். பகவான் நம்மளை கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சங்கல்ப ஞானம், இந்த ஜீவனை நான் கூட்டிக் கொள்கிறேன் என்று சங்கல்பம் செய்கிறானே அது சூரியன். அந்த சூரியன் உதயமாகும் போது இந்த இருட்டு பூர்ணமாக விலகும். சந்திரன் உதயமாகும் போது பூர்ணமாக இருட்டு விலகாது, இருட்டு கொஞ்சம் விலகும். ஆனால் நாம் நம் காரியங்களை நன்றாக செய்ய முடியும் சந்திர ஒளியிலே. அதே போல அந்த சந்திர ஒளியும் இல்லாவிட்டால் இருட்டு இருட்டாகவே இருக்கும். அதனால சரணாகதி பண்ணி சந்திர ஒளியிலே இந்த சம்சாரத்தை நாம் எப்படியாவது கழித்தோம் ஆனால் பிறகு சங்கல்பம் என்கிற சூரியன் உதயமாகி நம்மை கூட்டிக் கொள்ளும். அதாவது இருட்டிலிருந்து, சம்சார இருட்டிலிருந்து நம்மை விலக்கி தன் லோகத்துக்கு எம்பெருமான் கூட்டுக் கொள்வான் என்பதாக ஒரு அழகான சாரத்தை சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடகத்திலே சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். அப்படியாக மதி நிறைந்த நன்னாள், நமக்கு இந்த ஞானம் ஆகிற சந்திரன் உழைத்த ஒரு நல்ல நாள், அதுவும் மார்கழி திங்களிலே. மார்கழி என்பது உத்தமமான ஒரு காலம், தேவர்களுக்கு அது விடியற்காலையின் நேரம், அது சத்துவம் நிறைந்த காலம். அது அதிக வெயிலும் அதிக மழையும் அதிக குளிரும் இல்லாமல் சாத்விகமாக இருக்கக்கூடிய காலம். சில மனிதர்களுக்கு அதிக வெப்பம் இருக்கும், அதாவது அதிக துக்கம் இருக்கும். சிலருக்கு அதிக குளிர் இருக்கும், அதாவது அதிக சுகம் இருக்கும். ஆனால் சத்துவகுணம் இருப்பவர்களுக்கு வெப்பமும் கிடையாது குளிரும் கிடையாது. சம துக்க சம துக்க சுக என்பதாக பகவத்கீதையிலே சொல்வார். சீத உஷ்ணம் போல துக்கமும் சுகமும் சமமாக பாவிப்பவர்கள் அவர்கள். துக்கம் வந்தால் கஷ்டப்படுவதும் சுகம் வந்தால் ஆனந்தப்படுவதும் கிடையாது. அப்படி நல்லோர்களுடைய ஒரு நிலைமைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதுதான் மார்கழி மாதம். இங்கே அதிக வெயிலும் கிடையாது, அதிக குளிரும் கிடையாது. அதனாலே சாத்விகமான மாசம் மாசா நாம் மார்கீர் சோகம் என்பதாக எம்பெருமான் தானே அருளி செய்கிறார். மாசங்களிலே என்னுடைய பெருமையை பார்க்க வேண்டுமானால் மார்கழி மாசத்திலே பாருங்கள் அப்படிங்கிறார். மற்ற மாசம் போல இல்லை, பகவானுடைய ஒரு பிரபாவம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாசம். அதனாலே சத்துவ மிகுதியினாலே அந்த மார்கழி திங்கள் சத்துவம் நிறைந்திருக்கிற காலத்திலே ஞானம் பிறந்திருக்க மதி நிறைந்த நன்னாள். சத்வாத்து சஞ்சாயத்தே ஞானம், சத்துவகுணம் இருந்தாதானே ஞானம் வரும். ரஜஸ் குணம் இருந்தால் பிரவிருத்தி வரும், செயல் வரும். தமஸ் குணம் இருந்தால் தூக்கம் வரும் அல்லது சோம்பேறித்தனம் வரும். ஆனால் ஞானம் வருவதற்கு சத்துவகுணம் தான் தேவை. அந்த சத்துவகுணம் கொண்டிருக்கிற மாசம் மார்கழி மாசம். அதனாலே மார்கழி திங்கள் என்றால் சத்துவகுணம் நிறைந்த ஒரு காலம். அந்த காலத்திலே மதி நிறைந்த என்றால் ஞானம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள், சரணாகதி செய்ய வேண்டும் என்கிற ஞானம் வரும் நாள். அது எந்த நாளானாலும் அதுதான் நல்ல நாள். இதுக்கு நாள் பார்க்க வேண்டாம். ஞானம் தோன்றிய போதே அப்பொழுதே சரணாகதி செய்யலாம். ஏனால் அதுதான் சாத்விகமான காலம் என்பதாக சொல்லுகிறார். மார்கழி என்றால் மார்க சீர்ஷம் என்பதாக சம்ஸ்கிருதத்திலே சொல்வார்கள். அதிலிருந்து தமிழ மார்கழின்னு வந்திருக்கு. மார்க்க சீர்ஷம், மார்க்கம்னா உபாயம், சீர்ஷம்னா தலை. உபாயங்களிலே தலையானது, உபாயங்களிலே சிறந்தது சரணாகதி. அந்த மார்கழி மாசத்தினுடைய பெயரே அதையே கொண்டிருக்கிறது. உபாயங்களிலே சிறந்த சரணாகதியே இங்கு பெயராக இருக்கு. அப்படிப்பட்ட மார்கழி திருநாள் அப்படின்னா அந்த சரணாகதி நடக்கக்கூடிய வேளையிலே அந்த ஞானம். சரணாகதி இந்த ஜென்மத்துல சரணாகதிங்கிறது தீர்மானம். ஏன்னா பகவான் வந்து இந்த ஜென்மத்தில இவன் சரணாகதி பண்ணி உயிர்ந்து போவான் என்பதாக முதலிலேயே அவன் அனுகிரகம் பண்ணியிருக்கான். பிறக்கும் போதே, குழந்தை பிறக்கும் போதே, ஜாயமானங்கி புருஷம் எம் பசியன் மதுசூதனா சாத்விகா சத்து விஜ்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. பிறக்கும் போதே குழந்தைய கடாட்சம் பண்ணி இவன் மோக்ஷம்னா என்னன்னு கேட்பான், சரணாகதி பண்ணுவான் என்பதாக பகவான் கடாட்சம் பண்றானாம். அதனாலே பகவத் கடாட்சத்தினாலே இவனுக்கு மோட்சம்னா என்னன்னு தெரியும், சரணாகதினா என்னன்னு தெரியும். அதனால அந்த ஜென்மம் தான் மார்கழி திங்கள். ஒரு மாசத்திலே ஒரு நாள் கிடைக்கிற மாதிரி இந்த ஜென்மத்திலே இவனுக்கு இந்த நாள் கிடைச்சிருக்கு. சரணாகதி பண்ணணுங்கிற தோணக்கூடிய ஒரு நாள், அந்த நாளை கொண்டாடுகிறார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு. ஆக சரணாகதி என்று உங்களுக்கு அந்த நினைவு வந்ததோ ஆச்சாரிய அனுகிரகத்தினாலேயும் பகவத் அனுகிரகத்தினாலேயும் அந்த நாளே நல்ல நாள் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள் பார்த்து சிலதுக்கெல்லாம் நாள் பார்க்க கூடாது. கோயிலுக்கு போறதுக்கு நாள் பாருங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு நாள் பார்க்க வேண்டாம். என்னைக்கு தோணித்தோ உடனே சரணாகதி பண்ணிடலாம். ஸ்ரீ ராமானுஜர் அன்னைக்கே சமாஸ்தை நம்ம நின்ற அப்படின்னு இருக்கு மதுராந்தகத்திலேயே. அந்த மாதிரி நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர் அப்படின்னு இந்த சரணாகதிங்கிற உபாயத்துக்கு யார் அதிகாரிகள், யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற. எந்த ஒரு காரியம் பண்ணுவதாலும் அதிகாரிகள் உண்டு. சிலர் செய்யலாம், சிலர் செய்யக்கூடாது. யாகமானால் இவர்கள் செய்யலாம், இவர்கள் செய்யக்கூடாது. தபஸ்தானால் இவர்கள் செய்யலாம், இவர்கள் செய்யக்கூடாது. யாகம் யார் செய்யலாம்னா தம்பதிகளாய் இருந்து அத்தியனம் பண்ணவர்களா இருக்கணும், தம்பதிகளாய் இருந்து செய்யலாம். தனியாக கணவனோ தனியாக மனைவியோ செய்யக்கூடாது அப்படின்னா இருக்கு. அந்த மாதிரி அததுக்கான நியமங்கள் உண்டு. இப்ப சரணாகதி செய்வதற்கு யார் அதிகாரிகள்னா நீராட போது யாருக்கு நீராடணம் என்பதாக ஆசை இருக்கோ அவர்கள் எல்லாருமே அதிகாரி. நீராடணம் என்றால் பகவத் குணத்திலே அமிழ்ந்து ஆனந்தம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ, இச்சை யாருக்கு இருக்கோ, அவர்கள் எல்லாருமே அதிகாரிகள். அதனால நீங்க வாங்க, நீங்க வர வேண்டாம்னு கூப்பிடல ஆண்டாள். நீராட போதுவீர் போதுவீங்க. நீராடணும்னு யாருக்கு ஆசை இருக்கோ, அப்படி போகிறதுக்கு தயாரா இருப்பவர்கள் எல்லாருமே வாருங்கள் என்பதாக கூப்பிடுகிறார். இங்கே நீராட்டம் அப்படின்னு சொன்னது பகவத் குணா அனுபவத்தை சொல்லுகிறார். குணத்திலே நாம் நீராட வேண்டும். ஜலத்திலே நீராடுறத பத்தி சொல்லல. யமுனா நதியில குளிக்க வாங்கோ, அதான் வெளியர்த்தம். வெளியில பார்க்கும்போது யமுனா நதியில குளிக்க வாங்கோன்னு இருக்கும். உள்ள பார்க்கும்போது கிருஷ்ண அனுபவம் பண்ண வாருங்கள். ஏன்னா கிருஷ்ண அனுபவம் குளிர்ச்சியானது. சம்சாரத்திலே விஷய துக்க அனுபவம் அப்படிங்கிறது வெப்பமானது. சம்சாரத்தில் எத்தனையோ அனுபவம் இருக்கு. குடும்பத்துக்குள்ள ஒரு பந்துக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பந்துக்களுடைய அனுபவம், கணவன் மனைவியை அனுபவிப்பதும், மணவன் கணவனை அனுபவிப்பதும், ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தையை அனுபவிப்பது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை கண்ணாலும் மூக்காலும் காதாலும் அனுபவித்தல் அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஆனால் இது எல்லாமே, இந்த அனுபவங்கள் எல்லாமே வெப்பமாக இருக்கா. ஏன்னா எல்லாம் துக்கத்தை தானே கொடுக்கறது. பத்தி சுகாதி பீதி ஆத்திதைஹி கீம் அப்படிங்கிறார் பாகவதத்துல. கோபிகாஸ்திரிகள் சொல்றா, இந்த பந்துக்கள் எல்லாம் துக்கம் தானே கொடுக்கறாங்கன்னா நீ தானே சுகம் கொடுக்கற என்பதாக சொல்லுகிறார். அந்த ரீதியிலே சம்சாரத்திலே நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய சம்சாரங்கிற வெயில்ல தாப்பப்பட்டிருந்துக்கும் போது கண்ணுக்கு தெரிகிற போகம் எல்லாமே காணல் நீராக இருக்கு. கிட்ட போனா அது துரத்தையும் பார்த்தா ஆனந்தமா இருக்கு, கிட்ட போனா அது உபயோகப்படலை. வியாமோஹிதா விவிதமோக மரீச்சிகாபி விஸ்ராந்தி மத்திய லபதே விபுதைகநாத கம்பீர பூர்ண மதுரம் மமதீர் பவந்தம் கிரீஷ்மே தடாகமிவ சீதமனு பிரவிஷ்டா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற. நான் எத்தனையோ விஷய போகங்கள்லாம் பார்த்தேன், எல்லாம் தாபத்தில் இருக்கக்கூடிய எனக்கு காணல் நீராக இருக்கு, ஆனால் எம்பெருமாண்டிய திருமேனியோ அழகான குளமாக இருக்கு அப்படின்னார். அந்த திருமேனியில நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னார். வெயில்ல தவிச்சிருந்து வரவன் அங்கங்க காணல் நீரை பார்த்து ஏமாந்து ஏமாந்து போனவனுக்கு கடைசியில கம்பீர பூர்ண மதுரமான ஒரு குளம் கிடைத்தால், ஆழமான குளம், அழகான குளம், இனிமையான குளம் கிடைத்தால் எப்படி சந்தோஷமாக அதில் குள்ள குளிர குழைந்து நீராடுவானோ, அதே போல சம்சாரத்திலே பல துக்க விஷயங்களிலே அமிழ்ந்து அமிழ்ந்து கஷ்டப்பட்டு தாபப்பட்டிருக்கிற ஒருவன் கம்பீரமான பூர்ணமான மதுரமான அழகான பகவான் என்கிற ஸ்ரீ கிருஷ்ணன் கிடைத்தால் அவரிடத்திலேயே அனுபவித்திருப்பான். அதுதான் கிருஷ்ணானுபவம், அதுதான் நீராட்டம். அதுல ஆசை யாருக்கு இருக்கோ அவர்கள் எல்லாருமே வாருங்கள் என்பதாக கூப்பிடுகிறார். அதனால இச்சையுடையரே அதிகாரிகள், சரணாகதிக்கு வேற எதுவும் தேவை கிடையாது, ஆசை மாத்திரம்தான் வேணும். மற்றபடி எந்த குலமானாலும், எந்த கோத்திரமானாலும், எந்த ஜாதி ஆனாலும், மனுஷனானாலும், மிருகமானாலும், யாரானாலும் பண்ணா பீஷ்மன் ராட்சசன், ராட்சச குலத்திலே பிறந்தவன் சரணாகதி பண்ணான், வானர குலத்திலே பிறந்தவன் சரணாகதி பண்ணான், பறவை குலத்திலே பிறந்த காக்காசுரன் சரணாகதி பண்ணான் அப்படின்னாக கதையெல்லாம் கேட்கிறோம். அதனால யார் வேண்டுமானாலும் சரணாகதி பண்ணலாம் என்பதாக ஆச்சு. நேரிழையீர் அப்படின்னு கூப்பிடுற, விலட்சணமான ஆபரணங்களை உடையவர்களே வாருங்கள். சரணாகதிக்கு என்ன வேணும்னா நல்ல ஆபரணம் வேணும். என்ன ஆபரணம்னா ஞானம் வைராக்கியம், இதுதான் ஆபரணம். கேயூரா நீ ந பூஷயந்தி புருஷம் ந அலங்கிருதா முருத்தஜா, அழகாக பார்த்தார்கள். நமக்கு காதுக்கு அலங்காரம் எது அப்படின்னா குந்தலங்கள்னா அலங்காரம் இல்லை, காதுல நல்ல விஷயங்களை கேட்டா அதுதான் நல்ல அலங்காரம். கைக்கு அலங்காரம் எது அப்படின்னா வளையல் எல்லாம் அலங்காரம் இல்லை, கையினாலே நல்ல காரியத்தை செய்தால் பகவத் அர்ச்சனம் பண்ணால் கை கூப்பினால் அதுதான் கைக்கு அலங்காரம். அந்த ரீதியிலே இங்க ஆச்சரியமான அலங்காரங்கள் ஆபரணங்கள் உடையவர்கள் அப்படின்னு கூப்பிடுறார். நான் ஞானமும் வைராக்கியமும், ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடன் ஆதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம், தேசியனுக்கு ஞானமும் வைராக்கியமும் பூஷணமா இருந்துதான், அலங்காரமா இருந்துதான். வேற அலங்காரம் எதுவும் அவருக்கு கிடையாது, வேற ஆபரணம் எதுவும் போட்டுக்க மாட்டார் அவர். அவருக்கு அலங்காரமா இருக்கிறது ஞானமும் வைராக்கியம், அப்படி இல்லை ஞானமும் வைராக்கியமும் இவருக்கு அலங்காரமா இருக்குன்னு இல்லை, ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் அலங்காரமா இவர் இருக்க, ஞானம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா இவர்கிட்ட இருக்க அப்படின்னா அந்த ஞானம் அழகா இருக்கு, இவர்கிட்ட இருக்க அப்படின்னா தான் வைராக்கியம் அழகா இருக்கு அப்படின்னு அனுபவிக்கிறார் பெரியவர்கள் எல்லாம். அந்த ரீதியில இப்ப சரணாகதிக்கு தேவை எது அப்படின்னு கேட்டா ஞானமும் வைராக்கியம், பகவானிடம்தான் சரணாகதி செய்ய வேண்டும், பகவானே உபாயம் என்கிற ஞானம், மற்ற விஷயங்கள் எதுவுமே வேண்டாம், மற்ற பலன்கள் எதுவுமே வேண்டாம் என்கிற வைராக்கியம், இது ரெண்டு சரணாகதிக்கு தேவை. இதுல ஞானம் இல்லை அப்படின்னா அவ வேற எங்கேயாவது போய் சரணாகதி பண்ணலாமான்னு தோணும், வைராக்கியம் இல்லை அப்படின்னா அப்போ மோட்சத்துல இச்சை இருக்காது, அப்போ எம்பெருமானும் போய் எந்த பலனையும் கேட்கலாம் தான். அப்படி இல்லாமல் எம்பெருமானே வேணும் அப்படின்னு வேணும்னா ஞானமும் வைராக்கியமும் பூஷணமாக அலங்காரமாக வேண்டும். நேரடிய சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் அப்படின்னு இந்த சரணாகதிக்கு அந்தரங்கம் இல்லை, சரணாகதிக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த ஜென்மம், இந்த மனுஷ ஜென்மத்தில ஒரு திவ்ய கஷேத்திரத்தில ஒரு பாகவத குடியிலே பிறந்து பாகவதர்களோடு கூட கலந்து பழகி இருக்கார் அப்படிங்கறது சரணாகதிக்கு பிரதான காரணம். யோசிச்சு பார்த்தா தெரியும், நம்ம இங்க பிறந்தால் இந்த வைஷ்ணவ குலத்திலே பிறந்தாமல் எங்கேயாவது பிறந்திருந்தால் என்ன ஆயிருக்கும், இங்கே வைஷ்ணவர்களோட பழகாமல் வேற யாரோடையாவது பழகியிருந்தால் என்ன ஆயிருக்கும், இங்கே கோயிலுக்கு போகாமல் வேற எங்கேயாவது போயிருந்தா என்ன ஆயிருக்கும், அப்படின்லாம் இல்லாமல் எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம், பாகவதர்கள் இருக்கக்கூடிய இடம், அந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்கு பிறந்ததிலிருந்து, அதான் சீர் மல்கும் ஆய்ப்பாடி. சீர்னா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஸ்ரீ, சீர்னா ஸ்ரீ, அதான் ஸ்ரீ சொல்ற ஸ்ரீரங்கம் அப்படின்னும், திருவேங்கடம் அப்படின்னும், திரு மாலிரிஞ்சோலை அப்படின்னும், திரு அனந்தபுரம் அப்படின்னும், திருக்குடந்தை அப்படின்னு இப்படின்னா திரு திருன்னு சொல்றதுதான் சீர்மல், சீர் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல பிறந்தபடினால்தான் சரணாகதி தோணி இருக்கு நமக்கு. சீர் மல்கும் இன்னொரு அர்த்தம், எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் மல்கக்கூடிய இடம், அதாவது சௌலபிய சௌசீல்யாதிகள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய இடம், எம்பெருமான் நமக்காக கருணையுடன் வந்து இருக்கக்கூடிய இடம், எம்பெருமானுடைய சௌலபியம் சௌசீல்யம். சீவை குண்டத்தில் கூட அப்படி தெரியாதான், இங்கதான் நன்னா தெரியறதான். சீவை குண்டத்துல நெத்தி சூரியர்கள் சேவிக்கிறாங்க பெருமை இல்லை, இங்க வந்து நமக்காக நம்ம கொடுத்த சாட்டிருந்து நமக்கு கருணையோட அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அதான் எம்பெருமானுடைய சௌலபியம் இங்கதான் தெரியும். எத்தனை சுலபனாக எம்பெருமானை நம்ம சேவிச்சிடுறோம், உண்மையில பார்த்தா எம்பெருமானை நம்மளால சேவிக்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாதுன்னு தானே இருக்கான். ஆனா நமக்காக சேவை கொடுக்கறானே, அதான் அந்த சேவை கொடுக்கறான்ங்கிற ஒரு ஸ்ரீ இருக்கு. திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே அப்படிங்கிற ஆழ்வார். அதனால திருவேங்கடத்துல தான் ஆச்சரியமா இருக்கானாம் பகவான் சீவை குண்டத்தை காட்டிலும். ஏன்னா சீவை குண்டத்துல சௌலபியம் சௌசீல்யம் காரூண்யம் இதெல்லாம் அவ்வளவா தெரியுது, இங்கதான் நன்னா தெரியுது அப்படின்னா. அப்படி அதெல்லாம் தெரியக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் ஆய்ப்பாடி, ஆயர்கள் இருக்கக்கூடிய இடம், பாகவதர்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த பாகவதர்களை வச்சு ஊருடைய பெயரே இருக்கு ஆய்ப்பாடி அப்படின்றதாக. அந்த ரீதியிலே திருவாய்ப்பாடி, அதாவது பாகவதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் கூட இரண்டாம் பட்சம் தான். எம்பெருமான் இருக்கிற இடத்திலேயே பாகவதர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அது தேவை கிடையாது. ஏன்னா பாகவதர்கள் இருக்கிறபடினால்தான் அந்த இடத்துக்கே தெரியும். சா காசீதி நசாகசீதி புவிசா யோத்தியத்தி நாத்தியாசத்தேன்னு ஒரு ஸ்லோகத்துல சுவாமி சொல்றார். காசியா இருந்தா என்ன, அயோத்தியா இருந்தா என்ன, காஞ்சியா இருந்தா என்ன, அவந்திகா என்ன என்ன, துவாரகையா இருந்தா என்ன, பகவானே உனக்காக இல்லை, உன்னை சேர்ந்த ஆச்சாரியர்கள் உன்னுடைய பக்தர்களான ஆச்சாரியர்கள் அத கொசத்தியாக சொல்லிட்டு இருக்கா, அதனால நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவர்கள் அனுபவிச்ச இடம், ஏன் ஸ்ரீரங்கத்துக்கு இத்தனை பெருமை மற்ற திவிதேசங்களை காட்டலும் அப்படின்னா, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மொத்த பேரும் மண்டி கிடந்த இடம் அந்த இடம், அதனாலே அதுக்கு பெருமை அதிகமா இருக்கு. அதான் ஆய்ப்பாடி, ஆயர்கள் இருக்கக்கூடிய இடம் சொன்ன ஸ்ரீரங்கம்னா பாகவதர்கள் இருக்கக்கூடிய இடம். சுவாமி தேசிய நடக்காக சொல்லுவார் அது ரங்கம், அது ரங்கம்னா எம்பெருமான் ஒரு நாட்டியம் ஆடக்கூடிய இடம். அப்போ ரங்கே தாமனி லப்த நிர்பர ரசைகி அத்தியக்ஷிதோ பாவுகைகி அப்படிங்கிற எம்பெருமான் அரங்கத்தில் தானே நாட்டியம் ஆடுவான். அது மாதிரி ரங்கநாதன் பல லீலைகள் பண்ணக்கூடிய இடம். அப்போ அரங்கத்துல ஒருத்தர் லீலைகள் பண்ணான்னா அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் இருப்பான், ரசிகர்கள் அத்தனை ரசிகர்கள் ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்கலாம். லப்த நிர்பர ரசைகி அத்தியக்ஷிதோ பாவுகை, ஒரு நைபெரிய ரசத்தோடு கூட இதை பார்க்கறது தவிர வேற கிடையாது அப்படின்னு மொத்தத்தையும் விட்டுட்டு ரங்கநாதருடைய லீலைகளையும் ரங்கநாதருடைய வைபவங்களையும் ரங்கநாதருடைய உற்சவங்களையும் எல்லாவற்றையும் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஸ்ரீரங்கத்துல வந்து இருந்து அப்படியே எம்பெருமான பார்த்துட்டே இருக்கலாம் ரசிகர்களாக இருந்துட்டு. அத்தனை ரசிகர்கள் இருக்கிற அந்த அரங்கத்துல அந்த ஸ்ரீரங்கநாதன் திரு அரங்கத்திலே ஸ்ரீரங்கநாதன் இருக்கார் அப்படின்னு. அதனால அத்தனை பேர்னால்தான் அது ரங்கம் ஆயிருக்கு, அது ஸ்ரீரங்கமாக ஆயிருக்கு. அப்படி பாகவதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாம இருக்கிறபடினாலதான் நமக்கும் சரணாகதினா என்ன அப்படின்னு புரியுது. அதுல ஒரு ஆசை வந்துருக்கு, யாரோட நாம பழகிறோமோ அதே மாதிரிதான் நம்ம இருக்க போறோம். அதனால சீர்மல்கும் ஆய்ப்பாடியிலே செல்வ செருமி இருக்கார், செல்வம் பெற்றவர்கள். எம்பெருமானுடைய ஞானம் தான் பெரிய செல்வம், அந்த செல்வம் பெற்ற குழந்தைகளே அப்படின்னு இவர்கள் தான் அதிகாரிகள். அதாவது பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து அப்படி இல்லாம ஒரு கால விசேஷத்திலாவது எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்தை போற்றி பாகவதர்களோடு சம்பந்தத்தை வளர்த்து கொண்டு கைங்கரிய செல்வத்தை பெற்றுக்கொண்டு சிறுமியர்கள் ஒரு ஞானமும் இல்லாமல் சரணாகதிக்கு யோக்கியமாகிறார். கைங்கரிய செல்வத்துல ஆசை இருக்கு. அப்போ கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண தெரியாது சின்ன சின்ன குழந்தைகள். சிறுமியர்கள்னா அறிவில்லாதவர்கள், குழந்தைகளுக்கு என்ன ஞானம் இருக்கும், குழந்தைக்கு கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் தான் தெரியுமா, எனக்கும் தெரியாது. அப்ப நானும் குழந்தை தான், நானும் சின்னவன் தான், நானும் சிறுவன் தான். அதனால அதெல்லாம் எதுவும் தெரியாமல் இருக்கிறவர்கள் அப்படின்னு, ஐயோ பாவம் அவனை கேட்கற அவனுக்கு என்னவா தெரியும், அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்றாலையோ. அந்த மாதிரி நம்ம கிட்டவே உபாயத்தை பத்தி கேட்டா நமக்கு என்ன தெரியும், அவன் சின்ன பையன், எனக்கு கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் ஒன்றும் தெரியாது. பின்ன என்ன தெரியும்னா, ஒன்றும் தெரியாதுங்கிறது தான் தெரியும், அதுதான் சரணாகதி. எனக்கு என்னன்னு தெரியாது, அப்படிப்பட்டவர்கள் தான் சரணாகதிக்கு அதிகாரிகள். நான் எனக்கு பக்தி யோகம் தெரியும், நான் பிராணாயாமங்கள் எல்லாம் பண்ணி நான் பக்தி யோகத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னா அவன் சரணாகிதி பண்ண மாட்டான். சிறுவர்களாக இருக்கான், அதுவும் சிறுநீர்கள், பெண் குழந்தைகளா, அதாவது எம்பெருமானுக்கே ஆட்பட்டவர்களா, எம்பெருமானுக்கு வாழ்க்கைப்பட்டவர்களா, பெண்ணாக பிறந்தவர்கள் எப்படி வாழ்க்கைப்படுவார்களோ அதுபோல எம்பெருமானையே புருஷனாக பாவித்து எம்பெருமானுக்கே வாழ்க்கைப்பட்டு இருப்பவர்கள் அவர்கள் தான் சரணாகிதிக்கு அதிகாரிகள், வாழ்க்கைப்படுவதற்கு ஏற்றபடி இருப்பவர்கள். அப்படின்னா ஒரு கல்யாணம் அப்படின்னா ஒரு பெண்ணா இருந்தா ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதி இருக்கும். அது மாதிரி எம்பெருமான் தானே புருஷன், அப்ப அந்த புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதி வந்து நம்ம பெண்ணா இருக்கணும், அந்த பெண்மையை நாம ஏறிட்டுக் கொள்ளணும். இல்லைன்னா என்ன அப்படின்னா பெண்மை அப்படின்னா எம்பெருமானுக்கே நான் அப்படிங்கறதுதான் பெண்மை. சீர்மல்கும் ஆய்ப்பாடி அனல்யார் சர்ப்பம் அப்படிங்கிற வேற யாருக்கும் இல்லை, அவனுக்கு இல்லை. செல்வ சிறுமீர்கள் அப்படி முதல் வரியிலே மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் என்று சொல்லும் போது சரணாகிதிக்கான நாள் எல்லா நாளுமே அப்படின்னா என்ற நாள் எல்லாலும் நாளாகும் அப்படின்னா என்னாலுமே நாள் தான் அப்படின்னா நீராக போதுவீர் போதுவினோ நீர் இந்த இரண்டாவது அடியிலே யாருக்கு ஆசை இருக்கோ அவர்கள் எல்லாரும் செய்யலாம் சரணாகிதி என்று சொன்ன. மூணாவது சீர்மருகும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் அப்படின்னு எமிரவானுடைய சம்பந்தமும் பாகவதர்களுடைய சம்பந்தமும் பெற்று கைங்கரியத்திலே ஆசை அப்படிங்கிற ஒரு செல்வத்தை பெற்று மற்ற உபாயங்கள் செய்ய முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் சரணாகிதியை செய்வார்கள் அப்படின்னு அந்த ஒரு சம்பாவியமான விதத்தை இப்படிதான் சரணாகிதிங்கிறது வரும் அப்படிங்கறத சொன்னார். அடுத்து யார சரணாகிதி பண்ணணும் அப்படின்னா பகவான சரணாகிதி பண்ணணும். யாரு உபாயம் அப்படின்னா பகவானே தான் உபாயம். துமேவ உபாய பூதமே பகவதி பிரார்த்தனாமதி சரணாகிதி. சரணாகிதினா என்ன அப்படின்னா பகவானே உபாயம், நீயே தான் பலன் கொடுக்கணும், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், கர்மயோக ஞான உத்தியோகம் பண்ண மாட்டேன், நீரே பலன் கொடுக்கணும் அப்படிங்கறதான் சரணாகிதி. அதைத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு, நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணன் தான் பலன் கொடுப்பான். இப்போ நாராயணன் தான் பலன் கொடுப்பான்னா வேற யாரும் கொடுக்க மாட்டா அப்படின்னு அர்த்தம் இல்லை, இவர் கொடுக்க மாட்டா அதுவும் அர்த்தம். அதுவும் பிரதான அர்த்தம் என்னன்னு கேட்டா நாராயணனே கொடுப்பான்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் செஞ்சு நான் சம்பாதிக்கிறது இல்லை, அவனே தான் கொடுப்பான் எனக்கு, நான் ஒன்றும் செய்ய வேண்டாம், அதுதான் சரணாகிதி. நீ அதுக்கான உபாயம் எதுவும் செய்யல, நாராயணனே கொடுப்பான் அப்படின்னு அவனை பிரார்த்திக்கிறவங்க சுவமேவ உபாய பூதோமே பவ, அப்ப நீயே தான் எனக்கு உபாயமா இருக்கணும் என்று பிரார்த்தனா சரணாகிதி. இந்த பிரார்த்தித்தல் தான் சரணாகிதி, நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கறதான் சரணாகிதி, அதுதான் நாராயணனே அப்படிங்கிற நமக்கே பறை தருவான் அப்படின்னா நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு இருக்கிற நமக்கு தான் அவன் பறை தருவான், மோட்சத்தை கொடுப்பான், கைங்கரியத்தை கொடுப்பான் அப்படின்னு. மற்ற பேருக்கு கொடுக்க மாட்டானா அப்படின்னா மற்ற பேர்கள் அவர்கள் அந்தந்த உபாயம் பண்ணா அந்த உபாயத்துக்காக கொடுக்கலாம், ஆனால் நமக்கு கட்டாயம் கொடுப்பான் அப்படிங்கிற விதியில நமக்கே நமக்கு கொடுத்துட்டு தான் அவளுக்கு கொடுப்போம், நமக்கு தான் போய் செய்வார் அவர் அப்படின்னா. மற்றவர்களுக்கு செய்வதெல்லாம் இரண்டாம் பட்சம், நமக்கு செய்வது முதல் பட்சம் எம்பெருமானும். ஏன் அப்படின்னா அவர்கள் அவ உபாயத்தினாலே அவ சாமர்த்தியம் அவ தன்னை காப்பாற்றி கொள்வார்கள், ஆனால் கடைசியில ஒரு 10,000 வருஷம் தபஸ் பண்ணா போய் அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கலாம், அது பெரிய விஷயம் இல்லை, ஒண்ணுமே இல்லாம ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்கேன், இதுக்கு மோட்சத்தை கொடுக்க. அப்படிப்பட்ட நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கறதா சரணாகிதியினுடைய சாரம் இது. அத அந்த நாராயணனை பத்தி சொல்லும் போது கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படிங்கிற கூர்மையான வேல் கொடுந்தொழில் இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய குமரன் அப்படின்னா ஆச்சாரியர்களுடைய குமரன், ஆச்சாரியர்கள் தான் கூர்வேல் கொடுந்தொழிலன், அவளுக்கு கூர்மையான வேல் அப்படின்னா கூர்மையான ஆயுதம், அதாவது ஞானம்ங்கிற ஆயுதம், ஞானம்ங்கிறது கூர்மையா வச்சுட்டு இருக்காளும் குஷாகிர புத்தே அப்படிங்கிற காளிதாசன், எப்படி ஷார்ப்பா இருக்கக்கூடிய புத்தி உண்டு அப்படிங்கிற அந்த மாதிரி இவர் கூர்மையான ஞானம் அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கா. இந்த ஆயுதம் எதுக்காக அப்படின்னு கேட்டா பிற மதத்துக்காரர்கள்லாம் வந்தானா அவளை ஜெயிக்கிறதுக்காக, ஒரு ஆயுதம் எடுத்தா பிற மதக்காரால குத்தி ஜெயிக்கிற மாதிரி இந்த ஞானம்ங்கிற ஆயுதத்தை கையில எடுத்துட்டு கொடுந்தொழில் பண்றாங்க மற்ற மதத்துல எல்லாரையும், அவளை எல்லாம் உழிச்சுடுறான், அவளை ஜெயிச்சு அந்த மதத்தை இல்லாத பண்ணி நாராயணனே பரதெய்வம் சரணாகிதியே பரம உபாயம் அப்படிங்கறத ஸ்தாபிக்கிறாளாம் இவா. ஆச்சாரியர்கள் அப்படி ஸ்தாபிக்கிறபடியினாலதான் இன்னைக்கு அந்த சரணாகிதி தத்துவம்ங்கிறது நமக்கு இருக்கு. அதனால சர்வம் சக நிஷித தியா வெங்கடேசேன கிருஷ்ணா யோசிக்கன்னு சொல்ற கூர்மையான புத்தியுடைய பண்டை மறைக்கு பகையன நின்ற பரமதங்கள் கொண்டவர் கொள்ளும் பயன் ஒன்றிலது எனும் கூறுமதியால். நம்மளுடைய வேத மார்க்கம்னு சொல்லும், அதுக்கு விரோதியா வந்த பரமதங்கள் நிறைய. அந்த பரமதங்கள் எல்லாம் ஒரு பிரயோஜனப்படாது அப்படிங்கறத இந்த கூர்மதியினாலே அதை ஸ்தாபித்தார்கள், நம்ம மதத்தை காப்பாற்றி கொடுத்தார்கள். வன்புவரைக்கு அரசான நம் மாயனை வானுலகில் அப்படின்னு கூர்வேல் கொடுந்தொழிலன் ஆச்சாரியர் ஸ்ரீ பகவத் பிராமணர் ஜெயினர்களை வாதத்துல ஜெயித்து 800 பேரை ஜெயிச்சு கடைசியில அவ பிராணத்தியாகம் பண்ணிட்டான். கூர்வேல் கொடுந்தொழிலன் சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீரங்கத்துல போய் அங்கே யார் வாதம் பண்ண வந்தார்களோ அவர்களை எல்லாம் ஜெயித்து ஸ்ரீரங்க ஸ்ரீயை ஸ்தாபனம் பண்ணார் கூர்வேல் கொடுந்தொழிலன். அவருக்கு நந்தகோபம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஆனந்தமா இருக்கக்கூடியவர், ஏன்னா எம்பெருமானை நினைத்து வரக்கூடிய ஆனந்தம், பாகவதர்களை பார்க்கும் போது வரக்கூடிய ஆனந்தம், அந்த ஆனந்தம் இருக்கு. மற்ற பேருக்கு தான் கூர்வேல் கொடுந்தொழிலன். ஸ்ரீ நந்தகோபனை பத்தி சொல்லும் போது கூர்வேல் கொடுந்தொழிலன்னா யாரோட சண்டை போட்டு எப்ப ஜெயிச்சார்னா அதெல்லாம் இருக்கட்டும், அவர் தான் ஆனந்தமா இருக்கார், அவருக்கு சத்ரு இல்லையே. அப்போ நந்தகோபன் குமரன் ஆனந்த கோபன்னர், அந்த மாதிரி இவர்கள்லாம் ஆனந்தத்தில தெளித்திருப்பவர்கள், பகவத் பாகவத சம்பந்தத்தினாலே சந்தோஷமா இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் யாரோ அவர்களுடைய குமரன், அவர்கள் இட்ட வழக்காக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் நாராயணன். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் எப்படின்னு கேட்டா, எத்தனை ஆச்சாரியர்கள் போய் ரங்கநாதன் போய் சரணாகிதி பண்ணி இந்த ஜீவனுக்கு மோட்சம் கொடு, இந்த ஜீவனுக்கு மோட்சம் கொடுன்னு பல பேர் ஐச்சன் போய் காமிக்கிறார். இந்த சேத்தனன்னு சொல்லுவான் சரணாகிதியில, இந்த சேத்தனனுக்கு மோட்சம் கொடு மோட்சம் கொடு கேட்கிறா. ஆச்சாரியர்கள் எத்தனை பேர் வந்து கேட்டாலும் அத்தனை பேருக்கும் அழுக்காம செலுக்காம மோட்சம் கொடுக்கிறான், ஏன்னா அவர்கள் எதை சொன்னாலும் செய்யறது விஷயம் இருக்கா, அதான் நந்தகோபன் குமரன். ஆச்சாரியர்கள் சொல்றதை கேட்டு இருக்கக்கூடிய குமரன். ஸ்ரீ ராமாவதாரத்திலே தசரதர் சொன்னதை கேட்டு நடந்தா மாதிரி, கிருஷ்ணாவதாரத்திலே வசுதேவர் சொன்னதை கேட்டு நடந்தா மாதிரி ஸ்ரீ ரங்கநாதன் என்ன பண்றான் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் சொன்னதை எல்லாம் கேட்டு நடக்கிறான். ராமானுஜர் யார் யாருக்கு மோட்சம் கொடுக்க சொன்னாரோ எல்லாருக்கும் கொடுக்கறான். தேசியன் யார் யாருக்கு மோட்சம் கொடுக்க சொன்னாரோ எல்லாருக்கும் கொடுக்கறான். ஆச்சாரியர் மூலமாக யார் வராளோ எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துருக்கான். ஆச்சாரியர்கள் நீர் கேட்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லல, அதுக்காக தானே ஸ்ரீரங்கத்துல வந்திருக்கிறதே ரங்கநாதன் வந்திருக்கிறது, ஆச்சாரியர்கள் மூலமாக யார் வராளோ அவளுக்கு மோட்சம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்கான். அதனால நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், அதுல பெருமாள் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ஏராந்த கண்ணி யசோதை அப்படின்னா மந்திரம், மந்திரத்திலே சொல்லப்பட்டவன். சரணாகதிக்குன்னு மந்திரம் இருக்கு இல்லையோ, திருமந்திரம் இருக்கு, ஜெய மந்திரம் இருக்கு, இன்னும் சில மந்திரம் பிரணவங்கிறதே மந்திரமா இருக்கு. இதெல்லாம் ஏராந்த கண்ணி, அழகான கண்ணுடையவள் அப்படின்னு அர்த்தம். மந்திரம் தான் அழகான கண்ணுடையவள். யசோதைங்கிறது கிருஷ்ணனுடைய அம்மா, அந்த மாதிரி மந்திரங்கிறது மாதா, நமக்கும் மாதா திருமாலுக்கும் மாதான்னு சொல்லிக்கணும். மந்திரோ மாதா குரு பிதானா. யசோதை எப்படி ஊருக்கெல்லாம் மாதாவாக இருக்காளோ அந்த மாதிரியாக, அவ யசோதையை பத்தி சொல்லும் போது அவ ஆயர்குல கொழுந்து அப்படின்னு, ஆயர் குலத்துல கொழுந்தாக இருக்கா, அதுக்கு பெண்களுக்கெல்லாம் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படிங்கிற, பெண்களுக்கெல்லாம் கொழுந்தா இருக்கா, அந்த மாதிரியாக கூர்வேல் கொடுந்து ஏராந்த கண்ணி, அழகான கண்ணுடைய. அந்த மந்திரத்தில் அழகான கண்ணுனா அழகான ஞானம் தான், மந்திரத்தினாலே வரக்கூடிய ஞானம் தான் அழகான ஞானம். அந்த அழகான ஞானத்தைக்கு காரணமா இருக்கக்கூடிய மந்திரம் அவள் தான் யசோதா மாதா. யசோதைன்னா யசஸ்ஸை கொடுக்கறவ, மந்திரமும் நமக்கு யசஸ்ஸை கொடுக்கறது, என்னென்ன கேட்டாலும் கொடுக்கறது, புகழை கொடுக்கறது. மந்திரம் தெரிஞ்சுன்னு மந்திரம் தெரிஞ்சுன்னு ஒருத்தன் தானே அவன் காலில் 10 பேர் வந்து விழுவான் தானாக, அவனுக்கு ஊர் முழுக்க புகழ் பரவும் இல்லையா. அதனால ஏராருந்த கண்ணி யசோதை அப்படின்னா திருமந்திரம்னு வச்சுக்கோம். அந்த யசோதை இளம் சிங்கம் திருமந்திரத்திலே சொல்லப்பட்ட பிரதிபாத்தியான இளம் சிங்கமாக கிருஷ்ணன் இருக்கான். கார்மேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், கிருஷ்ணனுடைய இன்னொரு அடையாளம், அதாவது சரணாகதிக்கு தேவையானதெல்லாம் சொல்ற, சரணாகதிக்கு மந்திரம் தேவை, சரணாகதிக்கு ஆச்சாரியர் தேவை, இது ரெண்டும் ஆயிடுச்சு. அடுத்து எம்பெருமானுடைய குணங்கள் தேவை, காருண்யம் வாத்சல்யம் முதலான குணங்கள் தேவை, அதுதான் சொல்ற. கார்மேணி செங்கன் அப்படின்னு மேகம் போன்ற கருத்த திருமேணி அப்படின்னு சொல்லும்போது சௌலபியம் சௌசீல்யம் எல்லாம் கிடைக்கிறது, ஏன்னா ஒரு திருமேணி எடுத்துருக்கிறதே சுலபனா இருக்கணும் கருத்துக்கு தானே, எல்லாரோடையும் கலந்து பழகணும் கருத்துக்கு தானே, இங்க சீரகத்துல ஒரு திருமேனி எடுத்துன்னு வந்திருக்கான்னா எல்லாரும் யாரு வந்து சரணாகதி பண்றாலோ பண்ணட்டும்னு சுலபமா இருக்கிறதுக்கு தான். நான் எங்க போய் சரணாகதி பண்ணுவேன்? அம்மா நாளைக்கிறான், அவன் எவ்விடத்தான், அவன் எங்க இருக்கானோ, நான் எங்க போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு இல்லாமல் ஏதோ நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு நாம நினைக்கும்படியாக சுலபமா இருக்கும். நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்லுவேன்னா அதான் ஒருத்தர் இருக்காரு இந்த ஊர்லயே எம்பெருமான் இருக்காரு, வேற எங்க போய் சொல்லுவோம் நாம அப்படிங்கிற மாதிரி அப்படி சுலபனாக எம்பெருமான் சரணாகதி ஏற்றுப்பதற்காகவே சுலபனாக அந்தந்த கோயில்களில் வந்து நிற்கிறான். அதனால்தான் கார்மேனி, அதுக்காகவே திருமேனி எடுத்தப்படுகிறாரே. செங்கன் அப்படின்னா சிவந்த கண் அப்படிங்கிறது வாத்சல்யம், சுவாமித்வம், ரக்ஷகத்துவத்தானே வந்த கண், வாத்சல்யத்தினாலே நம்ம தோஷங்கள் எல்லாம் பொறுத்தக்கர் படுகிறானே வரக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய கிருபை தெரியக்கூடிய சிவந்த கண் அப்படின்னு. ஆக நாலு குணம் சொல்றது, சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம், சுவாமித்வம். கார்மேனி அப்படிங்கிற அப்படின்னாலே சௌலபியம் சௌசீல்யம் ரெண்டும் கிடைக்கும். செங்கன் அப்படிங்கிற அப்படின்னாலே வாத்சல்யம் சுவாமித்வம் ரெண்டும் கிடைக்கும். சிவந்த கண்ணா வாத்சல்யம், உள்ள கிருபை இருக்க அப்படின்னால கண்ணு சிவந்திருக்கு, உள்ள ரக்ஷணம் இருக்கிற அப்படின்னால கண்ணு சிவந்து, எப்பவுமே ரட்சிக்கிற எண்ணம் எல்லாம் கண்ணு சிவந்திருக்கு, அதனால சுவாமித்வம் தெரியும். இந்த நாலு குணம் தான் சரணாகதிக்கு தேவை அப்படிங்கறத நம்மாழ்வார் அகலகல்யன் பாட்டுல அருள் செய்திருக்கார். சுவாமி தேசிகன் மும்மணி கோவையில அவளு செய்திருக்கார். சுவாமி தேசிகன் ரகசிய பிரேசாரத்துல அவளு செய்திருக்கார். அடியவர் பிழைகள் நின் கருத்தடையா அடையவாண்டருளும் அரசனும் நீயே உயர்ந்த நீ உன்னை எம்முடன் கலந்தனை ஐந்தை மாநகரில் அமர்ந்த மையமக்காய் அப்படிங்கிறார். எனக்காக ஐந்து மாநகரில் வந்திருக்கே, என் சரணாகதியை ஏத்துக்கணும் தானே வந்திருக்க நீ இங்க அப்படின்னு. அந்த மாதிரி வீட்டுல இந்த அழகான ரெண்டு கணம். அது மாத்திரமல்ல, காரும் மேனி அப்படின்னா எம்பெருமானே உபேயம், என்ன அழகான மேகம் போல அழகான திருமேனின்னா நமக்கே ரொம்ப பிடிக்கும். நல்ல மேகம், நல்ல வெயில திடீர்னு நல்ல மேகம் வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு சூழ்நிலை இருந்தா நமக்கு எப்படி ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த சம்சாரத்தை விட்டு எம்பெருமானுங்கிற கார்மேனி பிடிக்கும். அதனால உபேயம், பரம போக்யம் அர்த்தம். செங்கன் அப்படின்னா சிவந்த கண் அப்படின்னா வாத்சல்யம் இருக்கிற அப்படின்னால உபாயம் எம்பெருமான் அப்படிங்கிறது தெரியும். அதனால உபாயமும் உபயமும் எம்பெருமானுங்கிறத காமிக்கிறதான். கதிர்மதியம் போன் முகத்தான் அப்படிங்கிறது சூரியனே சூரியனுடைய ஒளியுடன் கூடிய சந்திரன் இருக்கும், கதிராக இருக்கக்கூடிய மதியம், அதாவது சந்திரனுக்கு பிரகாசம் குறவு, அப்படி இல்லாமல் சூரியன் போல பிரகாசம் இருக்கணும், ஆனா அதே சமயத்துல சந்திரன் போல குளிர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் அது போல எம்பெருமான் திருமுகம், நல்ல பிரகாசம், நல்ல குளிர்ச்சி, இது சேராத சேர்த்து அபூத உபமான்னு பெயர் இருக்குல்லாம். சூரியன் பிரகாசம் அதிகம் ஆனா வெப்பம் அதிகம், சந்திரனுக்கு பிரகாசம் குறவு ஆனா குளிர்ச்சி அதிகம். இது சந்திரனுடைய குளிர்ச்சியும் சூரியனுடைய பிரகாச ஆதிக்கமும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய திருமுகம் இருக்கும். அப்போ கதிர்மதியம் போல் முகத்தான் அது நமக்கு தேவை. ஒரு பக்கம் பார்த்தா சூரியன் மாதிரி இருக்கணும், ஏன்னா நம்ம பாபங்களை எல்லாம் ஒழிக்கணும், பொசுக்கணும், அதனால கிருஷ்ணன் சூரியனா இருக்கணும், நமக்கு அனுகிரகம் பண்ணணும், அப்ப சந்திரனா இருக்கணும். அப்படி இருக்கானா எம்பெருமான்? பாபங்களை பொழுக்கச்ச அவனுக்கு கருணையே இருக்கக்கூடாது. கருணே நிஷ்கருணா நிரூபணேத்துவம் அப்படிங்கிற தயாசதகத்தை சுவாமி தேசியம் சொல்றது, அம்மா கருணையே உனக்கு கருணையே கிடையாது அப்படிங்கிற. யாரு? எம்பெருமானுடைய கருணை, சிறுவேங்கன்முடையானுடைய தயை கருணையை பார்த்து சொல்ற, அம்மா கருணையே உனக்கு கருணையே கிடையாது, என் பாபங்களை எல்லாம் நீ பொசுக்கிட்டியே அப்படிங்கிற. எம்பெருமான் கருணையினால பாபங்களை எல்லாம் பொசுக்கினான். அப்ப சுவாமி தேசியம் வேடிக்கை கேட்கிறார், என் பாபங்களை எல்லாம் பொசுக்கிட்டியே, நான் எத்தனை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சேன், எத்தனை ஜென்ம ஜென்மாந்தரமா சேர்த்து வச்சேன், ஒரு கணத்துல ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டியே, உனக்கு என்ன கருணையே கிடையாதா அப்படின்னு கருணையை பார்த்து வேடிக்கை கேட்கிற. அதேவிகி அவகாசித்தானாம் துரிதானாம் பவதி தொதேவ பீதி, என் பாபங்களுக்கெல்லாம் உன்னை பார்த்தா பயமா இருக்கே அப்படிங்கிற. அதனால அந்த மாதிரி எம்பெருமானுக்கு ஒரு பக்கம் பார்த்தா கருணை கூடாது, நம்ம பாபங்கள் விஷயத்துல கருணை இல்லை, நம் விஷயத்துல கருணை ரொம்ப அதிகம், அது அப்படியே ஊழிச்சுடணும் மொத்த பாப்பத்தையும். நம் விஷயத்துல அம்பியா கருணை இருக்கிற அப்படின்னால நமக்கு விரோதியா இருக்கக்கூடிய பாப்பங்களை எல்லாம் மொத்தமா ஒழிச்சுடுற அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இதை கொஞ்சம் பாக்கி வச்சுல இந்த ஜென்மம் சரணாகதி பண்ணு, இன்னொரு அஞ்சு ஜென்மம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லல. நீ எப்ப கேட்டாலும் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிறான். இந்த ஜென்மத்துல சரணாகதி பண்ணுவா, இன்னொரு மூணு ஜென்மம் எடுத்தப்புறம் தான், இல்ல அஞ்சு ஜென்மம், இல்ல ஏழு ஜென்மம் அப்படிலாம் சொல்லலாம் முடியும், அப்படிலாம் சொல்லலையே. அதான் உடனே இந்த ஜென்மத்திலேயே நம்ம பாபத்தை ஒழிச்சுடுறானே, அதுதான் கதிர் மதியம். ஒழிச்சு மோட்சம் கொடுக்க அப்படின்னா மதியம். அப்படிப்பட்ட நாராயணனே நமக்கே பறை தருவான், வாரோர் புகழ படிந்து லோகத்தில எல்லாரும் கொண்டாடும்படியாக நாம் இந்த சரணாகதியை செய்யணும். பார்வையுடன் சரணாகதி பண்றவனே எல்லாருமே கொண்டாடுவார்கள். எப்பவுமே இந்த பக்தி யோகத்தை காட்டிலும் சரணாகதி பண்றவனுக்கு கொண்டாட்டம் ரொம்ப அதிகம். லோகத்துல இருக்கலாம் சாஸ்திரம் சொல்றது, அவனுடைய கோட்டி பொங்கல கோட்டிலோ சரணாகதி பண்றவனுடைய பெருமையில கோட்டியில ஒண்ணு கூட பக்தி யோகம் பண்றவனுக்கு வர. ஏன் அப்படின்னு கேட்டா பெருமாள் கிட்ட அத்தனை விசுவாசம், பக்தி யோகம் பண்றவனுக்கு பெருமாள் கிட்ட விசுவாசம் உண்டு. நான் பக்தி யோகம் பண்ணா பெருமாள் வந்து பலன் கொடுப்பார் அப்படின்னு விசுவாசம் உண்டு. சரணாதி பண்றவனுக்கு என்ன கேட்டா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஆனா பெருமாள் பலன் கொடுப்பார், அத்தனை கருணை அவருக்கு உண்டு அப்படின்னு அவர் கருணையில அப்படி ஒரு விசுவாசம். நான் ஒண்ணும் பண்ணாட்டா கூட அவர் பலன் கொடுப்பார், மகா கருணாவான். அதனால இந்த கருணையை சரியா புரிஞ்சுடுவா இவர்கள் தான். அதனால இவருடைய பெருமை ரொம்ப அதிகமும் அதிகமான விசுவாசம் பெருமானா அவர்கிட்ட அதிகமா கருணை காமிக்கிறார். அதனால லோகத்துல எல்லாரும் பாரோர் புகழ இந்த லோகத்திலையும் மேல் லோகத்திலையும் இன்னும் சீவைகுண்ட லோகம் உட்பட எல்லா லோகத்திலையும் எல்லாரும் சீவைகுண்ட லோகத்துல சரணாகிதி பண்ணவன் ஒருத்தன் மோட்சத்துக்கு வந்தான்னா ஆஹா அப்படியே விதிவகை புகுந்தனர் என்று நல் வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவின. அவனுடைய அவனுக்கு காலில் ஜலம் சேர்த்து அவனை கூட்டிட்டு போய் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் ஆச்சரியப்படுறான். ஒருத்தர் சரணாகிதி பண்ணி இங்க வந்திருக்காரே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு கூட நம்மளுடைய பாக்கியமாச்சே இது, மன்னவர் வைகுந்தம் புகுது நம் விதியே நமக்கு விதியாச்சே நம்மளுடைய பாக்கியமாச்சே அப்படின்னு கொண்டாடுறாள். அதனால இந்த லோகத்துல இருப்பவர்களும் மேல் லோகத்துல இருப்பவர்களும் நடுவிலே அர்ச்சிராதி மார்க்கத்தில் அவர்கள்லாம் சந்தோஷமா அழிச்சுட்டு போறாளாம். எல்லாரும் பாடுவர்கள் எல்லாரும் புகழும்படியாக பூமியில இருப்பவர் உட்பட எல்லாரும் புகழும்படியாக நாம் சரணாகதி செய்கிறோம் அப்படிங்கிறதாக இந்த உபாய சொரூபத்தை யார் அதிகாரிகள் எந்த நாளிலே பண்ண முடியும், யாரை குறித்து பண்ண முடியும், அவனுக்கு தேவையான குணங்கள் என்ன, அதனால் வரக்கூடிய பலன் என்ன, அதை எல்லாரும் கொண்டாடும் பிரபாவம் என்ன, இத்தனை விஷயத்தையும் இந்த முதல் பாசுரத்திலே அருளி செய்கிறார் ஸ்ரீ நாச்சியார். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், சூடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம்.